రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయాముదమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమక్షితపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దయీకి సింధో సామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీవిష్ణుచిత్తకులనందనకల్పవల్లీం శ్రీరంగనాథ హరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదావనన్యశరణ శరణం ప్రపద్యే. సర్వేశ్వరనాన ఎంపెరుమాన్ இந்த భూలోకத்தில் வந்து அவதாரம் பண்ணும்போது வந்தோம் அவதாரம் பண்ணோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அதுல பல வைபவங்களை எல்லாம் பல லீலைகளை எல்லாம் நமக்கு செய்து காமிக்கிறார். இந்த லீலைகள்லாம் நாம் அனுசந்தானம் பண்றதுக்கு பரம போக்கியமா இருக்கு. பக்தர்களுக்காகவே இத்தனை லீலைகளை பகவான் செய்யறான் அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணு கர்மாணி பசியதா அப்படின்னு வேதம் சொல்றது. விஷ்ணுவனுடைய வைபவங்கள் விஷ்ணுவனுடைய லீலைகளை எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு வேதமே எடுத்து காமிக்கிறது. இத்தனை லீலைகளோடு கூட எந்த தெய்வமே கிடையாது. பெருமானுடைய எத்தனையோ அவதாரங்கள் இருக்கட்டும், கிருஷ்ணாவதார லீலை ஒன்றே போடும், கிருஷ்ணாவதார லீலையிலையும் நவநீத லீலை ஒன்றே போடும், அதுவே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வைபவங்கள் அதில் கலந்துருக்கு, ஆயிரக்கணக்கான வேடிக்கைகள் இருக்கு. அதனால்தான் சமாழ்வார் கூட உன்னுடைய நவநீத லீலையை நான் அனுபவித்து பார்த்தேன், அதுவே எனக்கு போதுமா இருந்தது, அதுவே எனக்கு உபாயமா இருந்தது, உன்ன மனசுல வைக்கிறதுக்கு. இந்த லீலைகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டானா, பகவானுக்கு வந்து நம்ம மனசுல நிறுத்த வைக்கிறதுக்காக இந்த லீலைகள்லாம். அப்போ குறிக்கொண்டு இருக்கிறப்பே சில நாளில் எழுதினேன்யான் குறிக்கொண்டு வெண்ணை பால் ஒழித்துள்ள அம்மானுக்கு வெளிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துள்ள கடிந்தே அப்படிங்கிறார். அந்த வெண்ணை பக்கம் ஒழித்துள்ள அம்மான நினைச்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா கண்ணனே என் மனசுல வந்துட்டான் அப்படிங்கிறார். நம்ம வருகிற இடம் பிடிக்கிறதுக்காக பகவான் செய்த நீர்மைகள் அப்படின்னு சொல்லலாம். நானே கண்ணியதை கிடையாது. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்த நீலைகள் தான் வந்தப்புறம் நமக்கு ஒரு குறவு இல்லை. ஏன்னா அநேக நீர்கள் இருக்க அப்படின்னா நம்ம மனசுல நினைச்சு பார்க்கறதுக்கு அநேக விஷயம் இருக்கு. விவேகாரத்தை கழிக்கலாமா? குறவை ஆய்ச்சியரோடு கோத்தலும் ஒன்றம் ஒன்று ஏந்தியதும் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அவை பள்ளி பிராந்தல் மாய வினைகளையே அலற்றி இரவும் நன் பகலும் தவிர்தீனம் என்ன குறை மக்கே அப்படிங்கிற நமக்கு என்ன குறை? நமக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு விஷயம் இல்லையனோ, படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லையனோ, அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இல்லையனோ கிடையாது. கிருஷ்ணாவதாரம் ஆனவுடன் இரவும் நண்பகலும் ராத்திரி வாட்சி பகல் வாட்சி எத்தனை ஆனாலும் எத்தனை லீலைகளை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டுருக்கலாம். அப்படி அநேகம் இருக்கு. அவனுடைய மாய வினைகளையே அழைத்து இரவும் நண்பகலும் தவிர்க்கணும் என்ன குறை நமக்கு? நமக்கு வேற ஏதாவது வேணுமானா? ஒண்ணுமே வேண்டாங்கிற அளவு இது ஆக்கிடும். அத்தனை வைபவங்கள் பெற்றேன். அந்த அவதார வைபவங்கள்ல ரொம்ப முக்கியமானது கல்யாண உற்சவம் அப்படிங்கிறார். கோயில்களிலேயே கூட பெருமாளுக்கு எத்தனையோ உற்சவங்கள் நடக்குது. லட்ச அவதாரங்கள்ல பிரம்மோற்சவம், பவித்ர உற்சவம், மத்தியான உற்சவம், அநேக உற்சவம் இருக்கு. கல்யாண உற்சவம் அப்படின்னா நல்ல கும்பல் இருக்கு, நிறைய பேர் வரா, அது விசேஷமா எல்லாரும் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி விபவத்தை ராம அவதாரத்துல என்னன்னா சீதா பிராட்டியோட கல்யாணம், கிருஷ்ணா அவதாரத்தில் ருக்மணி பிராட்டியோட திருக்கல்யாணம், இதெல்லாம் தான் ரொம்ப விசேஷமா இருக்கு. அந்த கல்யாண உற்சவத்தை பக்தர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு பண்ணி பாக்குறாரு. கோயில்ல பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணணும் பிரார்த்திச்சுன்னு கல்யாண உற்சவம் பண்ணிக்கிறார், பண்ணி பாக்குறார். என்ன ஒரு பிரேமத்தினால இவன் ஆசையோட கல்யாண உற்சவம் பண்ணும்போது அப்ப பகவானும் ரொம்ப ஆசையோட கல்யாணம் பண்ணிட்டு உற்சவம் ஏற்றுக்கிறான். நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு இருக்காரு திருவுடந்தையில, நித்திய கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அவர் பக்தர்களும் தனக்கு கல்யாண பலன் கிடைக்கணும் அப்படின்னா அவரை போய் சேவிக்கிறார். அதனால பெருமாளுக்கு சுப்பிரபாத உற்சவம் மாதிரி, திருமஞ்சனம் நடக்கிற மாதிரி சைன உற்சவம் நடக்கிற மாதிரி, திருப்பாவாரி உற்சவம் நடக்கிற மாதிரி இந்த கல்யாண உற்சவம் அப்படிங்கறதும் திருவாளி எடுத்துக்கிற. ஏன்னா சுப்பிரபாதம் அப்படிங்கறது பெருமாளுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே, தூங்கினாலே அவர் எழுப்பணும், அவரும் தூக்கவே கிடையாது, உறங்குவான் போல் யோகம் செய்து பெறுவான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்ப அவனுக்கு எதுக்கு சுப்பிரபாத உற்சவம், பெருமாளுக்கு எதுக்கு திருமஞ்சன உற்சவம், அவனுக்கு என்ன தீட்டா விழுப்பா இல்ல அழுக்கா? அப்ராகிருதமான திவ்யமான ஒரு திருமேனி, சேய கந்தமே இல்லாத ஒரு திருமேனிக்கு திருமஞ்சனம் எதுக்கு? இல்ல சைனோத்சவம் தான் எதுக்கு? இல்ல உலகமுண்ட பெருவாயனா இருக்கிறவனுக்கு அவனுக்கு திருப்பாவாடி உற்சவம் பண்ணி அநேக தலிகைகளை அமுது செய்ய பண்றதுதான் எதுக்கு அப்படின்னா, ஒரு பிரீத்தினால செஞ்சால் எதுக்குன்னு கேட்காமல் ஒரு பிரீத்தினால செஞ்சால் பகவான் ஏத்துக்கிறானா? சத்தியமா பார்த்தோம்னா எதுக்கு எதுக்குன்னு கேட்டா கேட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா பிரீத்தினால சைனோத்சவம் பண்ணால் அப்போ பெருமாளும் ரொம்ப அழகா தூங்குறானா? சுகமே வசா விபவோ விபாவரீச்சா அப்படிங்கிறார். ராமாயணத்துல விஸ்வாமித்திரரே ஸ்ரீராமனுக்கு அழகா புல்லெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சயனத்தை தயார் பண்ணி அந்த சயனத்துல குழந்தைகளை படுத்து கதைகள்லாம் சொல்ல வச்சு குழந்தைகளை படுக்க வச்சு ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணியும் மெதுவா தட்டி கொடுத்து தூங்க பண்ண வைக்கிறாரா? தசரதண்டு பசுமு சப்தமாபியம் திருநசயனே அனுஜிதே ததோ சீதாபியம் அப்படிங்கிற ஒரு புல் சயனம் தான் அனுஜிதம், ராஜகுமாரால் அதில் படுத்துக்க மாட்டார். ஆனா குசிக சுதவசோ லுலாலிதாபியாம் ஏன் தூயினா கேட்டா, விஸ்வாமித்திரருடைய வார்த்தை அவருடைய பாவம், அவர் கதைகள்லாம் சொல்லி தூங்குங்கிறாங்க நான் தட்டி கொடுக்கறது, அதனால சுகமா தூங்கினாளா? சுகமி வசா விபவோ விபாவரீச்சா, சீதை ஒன்று கூட தூங்கலையா? இங்கேதான் நிம்மதியா தூங்கினாளா? அந்த மாதிரி சைனோத்சவம் ஆகட்டும் சுப்பிரபாத உற்சவம் ஆகட்டும் எல்லாமே பக்தர்கள் ஆதரவோட பிரீத்தியோட பண்ணி வச்சாங்கன்னா அவன் அதற்காற்றும் அதிக ஆதரவோடு கூட மொத்தத்தையும் சீகரிச்சுக்கிறானா? அதே மாதிரிதான் கல்யாண உற்சவம் பண்ணி வச்சாலும் ரொம்ப ஆசையோடு கூட பெருமாள் சீகரிச்சுக்கிற. இன்னைக்கும் பல கோயில்கள் நடக்கிறது. அப்ப கல்யாண உற்சவம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வராது. உண்மையில பார்த்தா அது நமக்கு தான், நாம அனுகிரகம் வாங்கிக்கணுங்கிறதுக்க. ஏன்னா எப்பவுமே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும் போது கல்யாண உற்சவம் எப்படி பண்ண முடியும்? அதனுக்கு இல்லை நிறைவென்று அலர்மையல் நொங்கி விரைவா இருக்கான்னு நித்திய ஸ்ரீயா பெருமாள் இருக்கா, எப்பவுமே ஸ்ரீதேவியோடு கூட இருக்க. புதுசா எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா, பெரியவாள் ஆத்துல பெரியவா அம்மா அப்பா இருந்தா அவளுக்கு சஷ்டத்து பூர்த்தியோ சுதாபிஷேகமோ வந்தா அப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். குழந்தைகள்லாம் ஏற்கனவே தான் விவாகம் ஆயிடுச்சு, இப்பயும் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவள் அனுகிரகத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்க. சதாபிஷேகத்துல அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைகள்லாம் கீழ் விழுந்து சேவிச்சு அவ அனுகூலத்தை வாங்கிக்கிற. அவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதே அதுக்காக தான். அவளும் நீங்க நன்னா இருக்குங்கோ, நீங்க நன்னா இருந்தோ அப்படிங்கிறதுக்காரே தவிர, இந்த கல்யாணத்தால் இன்னைக்கு புதுசா எதுவும் சாதிக்க போறது இல்லை. வயசாய் போச்சு, குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், பேர குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும். அதனால அவ கல்யாண உற்சவம் பண்ணி கீழ் விழுந்து சேவிச்சானா நீங்க நல்லா இருந்தோன்னு ஆசீர்வாதம் பண்றதுதான் அவ காரியம். அதுக்காகவே தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பெருமான பிராட்டியும் எதுக்காக கல்யாண உற்சவம் பண்ணிக்கிறாள் கேட்டா, பக்தர்கள் பண்ணி வைக்கும் போது அந்த பக்தர்களை அனுகிரகம் பண்றதுக்காக, எங்களுக்கு கல்யாண உற்சவம் பண்ணவங்க நீங்களா நல்லா இருந்தோ அப்படின்னு அனுகிரகம் பண்றதுக்காக. அதனால்தான் ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாணம் நடக்கிறது. திருப்பார்க்கடல்ல பிராட்டி அவதாரம் ஆன உடனேயே பிராட்டியின் பெருமாளாக விவாகம் நடக்கிறது. அந்த பெருமாளுடைய திருவாரில பிராட்டி எழுந்துள்ள இருக்காரா? அங்கிருந்து ஒரு கடாட்சம் பண்ணாரா? அந்த கடாட்சத்தினால லோகம் மொத்தம் க்ஷேமம் ஆச்சு அப்படிங்கிற. இவர் இங்க வந்து விவாகம் பண்ணிட்டது அந்த கடாட்சத்துக்காக தானா? ஜெகத்தையெல்லாம் கடாட்சம் பண்ணணுங்கிறதுக்காகவா? சத்யாஸ்திரிய ஸ்ரீ ஜகதோ ஜகதோ ஜனன்யா லக்ஷ்மி நிவாசம் கரோதி பரமம் விபூதே ஸ்ரீ ஸ்வா பிரஜாகாத கருணேன நிரீக்ஷணேன வீட்டிலிருந்து அப்படி பிராட்டி கடாட்சம் பண்ணாரா? அப்போ பாகவதம் சொல்றது ஸ்ரீ ஸ்வா பிரஜா தன் குழந்தைகளை கடாட்சம் பண்ணார். இந்திராதி தேவர்கள்லாம் சுத்தி இருக்கா. இப்ப விவாகம் பண்ணி வைக்கிறாள். அவள் தான் விவாகம் ஆனவுடனே தன் குழந்தைகளை கடாட்சம் பண்ணாரா? அம்மாவார்க்கடினால்தான் மார்பில் போய் உட்காந்துக்கிறாராம். பெருமாள் திருமார்பில் இத்தனை பேர் பார்த்து இருக்கும்போது சச்சிராம் சர்வ தேவானாம் எயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே, எல்லா தேவர்களும் பார்த்து இருக்கும்போது திருமாவளி திருமார்பில் ஏறி உட்காந்துட்டார். என்ன அநியாயம்! பக்கத்தில் உட்காரும் போதே பல பேர் பார்த்து இருக்கும்போது யோசிப்பார். முன்காலத்தெல்லாம் கணவன் மனைவி அடுத்தடுத்து உட்காரத்துக்கே யோசிப்பாராம், ஒரே ஆசனத்தை உட்காரத்துக்கே யோசிப்பார். ஆனா இத்தனை பேர் பார்த்துருக்கும் போது ஏன் வந்து பிராட்டி விவாகம் பண்ணிட்டு பெருமாள் திருமார்பில் உட்காண்டார் அப்படின்னு கேட்டா, இத்தனை பேரும் யாரு? ஸ்ரீ விஸ்வாஹா அவளுடைய குழந்தைகள் தானே, வேற யாரும் அந்நியால் இல்லையே, இத்தரால் கிடையாது. அவளுடைய சின்ன குழந்தைகள் எல்லாரும் பிரம்மாவே ஆரம்பிச்சு எல்லாருமே குழந்தைகள். அதனால குழந்தைகள் சொல்லிட்டு அம்மா அப்பா சதாதே உற்சவம் நடக்கிற மாதிரிதான் இப்ப கல்யாணம் நடந்திருக்கு. அனுகிரம் பண்ணாமல் தான் இவன் அனுகிரகம் பண்றாடா, குழந்தைகளை எல்லாம் அனுகிரகம் பண்றாடா. அதான் லட்சுமி தேவி ஒரு கடாட்சம் பண்ணார். ஸ்ரீ ஸ்வாப்ரஜா சகருணேன நிரீட்சனேன, அந்த திருவாரூர்ல இருந்து அவர் பண்ண கடாட்சத்தினால லோகம் மொத்தம் நல்லா வளர்ந்து இந்திரனுக்கு நிறைய ஐச்சரியங்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு. அதனால பிரஜைகளை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவானும் இந்த மாதிரி கல்யாண உற்சவங்களை எல்லாம் சீகரிச்சுக்கிறேன். இப்படிதான் சீதா கல்யாணம் நடந்தது, இப்படிதான் ஒரு புனி பிராட்டி கல்யாணம் நடந்தது. சீதா கல்யாணம்னா எங்கேயோ பிரிஞ்சு இருந்து இங்க வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது கிடையாது, எப்பவுமே சேர்ந்துதான் இருக்க. கம்பராமா இருக்கிற கம்பர் சொல்ற, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிற கல்யாணத்திலே சொல்ற, பிரிந்தவர் கூடி இருக்காள் அவ்வளவுதான். இப்பதான் புதுசா கல்யாணங்கிறது கிடையாது. கருவி எங்கே எங்க பிரிஞ்சா அப்படின்னா கஷீராப்தியில குறைஞ்சா, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி கஷீராப்தியில இருக்கா, அதுவும் அங்க தென் பள்ளியில இருக்கா, அதுவும் சேர்ந்துட்டே இருக்க. அங்கிருந்து கொஞ்ச நாள் ஒரு சின்ன பிரிவு, அந்த பிரிவு நீங்க அந்த கலவி நீங்கி பிரிந்தவர் கூப்பினால் பேசவும் வேண்டும் அப்படின்னு. அதனாலதான் கண்ணோடு கண் நோக்கினா, அந்த பேசுறதுக்கு காரியம் கிடையாது, புதுசான விஷயம் இல்லையே, ஏற்கனவே நடந்த விஷயம் தானே. இந்த மாதிரிதான் சீதா கல்யாணம் நடந்தது, இந்த மாதிரிதான் உத்தேவி பிராட்டியருடைய திருக்கல்யாணமும் இப்படிதான் நடக்கிறது. அதே மாதிரிதான் ஆண்டாள் திருக்கல்யாணமும் நடக்கிறதா, பக்தர்கள் பண்ணி வைக்கிறார், அது ஆச்சரியமா நடக்கிறது. இல்ல ஆண்டாள் ஆசைப்படுறா, அதுவும் ஆச்சரியமா நடக்குது. ஆண்டாள் திருக்கல்யாணத்தை ஏற்றுக்கிறதுக்கும் அதுக்கும் தாற்பயம் இதுதான், பக்தருடைய அனுகிரகத்துக்காக அப்படின்னு சொல்லணும். ஆண்டாலும் ஒரு வியாஜத்தினாலே இந்த பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு. பூமி பிராட்டியாரே பகவான நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அவதாரம், ஏன்னா நமக்கெல்லாம் காண்பிக்கிறதுக்கா, அர்த்தத்துல பெருமானே நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே இந்த அவதாரமா. நீங்களும் விவாகம் பண்ணிக்கோங்க, நீங்களும் இந்த ஆத்மாவை சமர்ப்பியுங்கள், அதுதான் விவாகம் அப்படிங்கறத ஆண்டாள் குறிப்பா எடுத்து சொல்றார், குறிப்பா காவிக்கிறார். அதனால சீதா பிராட்டி கல்யாணம் எத்தனை விசேஷமோ, துக்குனி பிராட்டியாருடைய திருக்கல்யாணம் எத்தனை விசேஷமோ, அத்தனை விசேஷமா ஆண்டாள் திருக்கல்யாணமும் நடக்கிறது. அவருடைய மனோபாவங்கள் எல்லாம் அவருடைய பாசுரங்கள்ல பார்த்தா ஆச்சரியமா தெரியுது. பிறந்ததிலிருந்து ஆரம்பிச்சே கண்ணன் கண்ணன் கண்ணனையே நினைச்சு வளர்ற பெரியாழ்வார், கண்ணனை காமிச்சே ஆண்டாளை வளர்க்கிற. அப்போ கண்ணனுக்கேதான் இந்த மனசு, கண்ணனுக்கேதான் இந்த சரீரம், கண்ணனுக்கேதான் இந்த ஆத்மா அப்படின்னு அது தவிர தெரியாது அப்படிங்கிற நிலைமையில ஆண்டாள் இருக்காரா. அதனால விவாகம் அப்படின்னு பேச்சு இருக்கா, கண்ணனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இதுவானாலும் சரி, அது கண்ணனுக்கேதான், அவனை உத்தேசிச்சுதான் அப்படிங்கிற அப்படின்னால அந்த விவாக வயசு வரைச்சே கிடையாது யோசிக்கிறார். ஆனா ஆண்டாளுக்கு யோசனைங்கிறதே தெரியும் இல்ல, ஏன்னா இது கண்ணனுக்கு தான் அப்படின்னு முதல்லதே முடிவு பண்ணிட்டார். அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம், கண்ணனுக்கு தன்னை சௌரசீகத்துக்கு என்ன பண்ணலாம், கண்ணனுக்கோடு விவாகத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துதான் இந்த மார்கழி மாசம் விரதம் இருந்திருக்க அவர் மனசுனால. ஏன்னா கோபிகா ஸ்ரீகள்லாம் அப்படி விரதம் இருந்தாள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டுதான் அவரும் விரதம் இருந்த அந்த விரதத்துக்கான பலனையும் சொன்னார். ஆண்டாள் கேட்க பலன் என்னன்னு கேட்டா, கண்ணனோடு கூடி இருக்கணும் அப்படிங்கிற பலன். அது கடைசியில வங்க கடல் கரைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு அங்கேயும் திருக்கல்யாணத்துல சொல்லியிருக்காரு, லட்சுமி திருக்கல்யாணத்தை சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி விரதம் இருந்தும் கண்ணன் வந்து விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போலையாம். இது என்ன கேட்டா ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான் தற்காலத்துல அந்த சமயத்துல ஆண்டாளுக்கு ஒரு மனசுல திருப்தி வரும்படி திருப்பாவை அருளி செய்த அந்த உபகாரம் தான் நடந்திருக்கு. அதனால ஆண்டாளுடைய தாபம் தீரல, அவர் மனசுல நடந்த உத்தேசியம் அது இன்னும் நடக்கலையே, விவாகம் இன்னும் நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக இவர் தொடர்ந்து பாக்குறது எல்லாம் பாடுறார். அதுதான் நாச்சியார் திருமொழி அப்படின்னு பெயர். நேயவுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ இறைத்த கையறுது இங்க பாமானேங்கிற நேயமுடன் அப்படின்னா ரொம்ப ஆசையுடன் நடக்கும். கண்ணன் கிட்ட ரொம்ப ஆசை இருந்தாதான் இந்த மாதிரி பாசனம் எல்லாம் வருவான். அதனால தொடர்ந்து நாச்சியாயிரத்தி மொழி 141 பாசனம் அருள் செய்வோம். அதுல ஸ்பஷ்டமாகவே சொல்ற நான் கண்ணனுக்கு தான் ஆத்மார்பிதோத்ரவிபோவிஜேகிர்மிட்டியார் சொல்ற மாதிரி இந்த உடம்பு இந்த சரீரமே கண்ணனுக்கு தான், மனுஷாளுக்கு கிடையாதுன்னு. மறையவர் நரி புகுந்து நடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப அப்படிங்கிறார். இந்த சரீரத்தை எடுத்து மனுஷனுக்கு கொடுத்துறாத, இது பகவானுக்கு சேர வேண்டிய ஒரு சொத்து இந்த சரீரம். எப்படிங்கிறா தவமான மகரிஷிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஹவிஸ் தயார் பண்ணாலாம், ஒரு புரோடாசன் தயார் பண்ற மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதனால அந்த புரோடாசத்தை தேவதைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப ஆச்சாரமாக ரொம்ப வைதீகமாக இவர்கள்லாம் தயார் பண்ண தயார் பண்ணி அப்படி அவருக்கு சமர்ப்பிக்கணும் வச்சிருக்கும் போது அந்த காட்டிலிருந்து ஒரு நரி வந்து அதை மூத்து பார்த்து எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அது எப்படி பொருத்தமா இருக்கும், அது மனுஷியாளுக்கோ கூட கிடையாது தேவர்களுக்கு மந்திரத்தை சொல்லி தயார் பண்ணுங்க. நரி வந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதும் அதே மாதிரி இந்த சரீரம் பிறந்ததுலேருந்தே கண்ணனுக்கு இருக்கு. இதை கண்டப்ப இதை பார்க்க கூட கூடாது அப்படிங்கிற ஊரிடையாழி சங்கு உத்தமம் இருக்கு. திருச்செந்து திருச்சக்கரமுடைய பகவான் உத்தமனுக்காக இந்த சரீரத்தை மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழகில்லை மனுஷனுக்கு இந்த சரீரம் அப்படின்னு யாராவது சொன்னால் ஏன் இப்படி தெய்வம் தெய்வம்னு கட்டிருக்க, தெய்வம் எங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறது, மனுஷால் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அப்போ மூச்சு நிக்காதா, மூச்சு விடமாட்டாரா, மூச்சு நின்று போயிடுவான் ஆண்டாள். மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழகில்லை தண்டாய் மன்மதே அப்படின்னா மனுஷருக்கு இல்ல பயனுக்கு தான் சொன்னப்படம்தான் மறுபடியும் மூச்சு வருமா, அந்த அளவு ஒரு பாவத்துல இருக்க. அந்த பாவத்துலதான் அடுத்த விரதம் ஒண்ணு இருக்காரு. தை மாசத்துல ஒரு விரதம் இருக்கார், பொங்கலி மாச கடவுள் அடுத்தது வருது. தை மாசம் மன்மத விரதம் அப்படின்னு பெயர். எம்பெருமான் கண்ணனுக்கே மதன கோபால கிருஷ்ணன் ஒரு ரூபம் இருக்கு. அதை உபாசனம் பண்ணால் நம்ம யார மனசுல நினைக்கிறோமோ அவளே பத்தி அவன் வந்துருவாளாம். அவருக்கு விசேஷமா பூஜை எல்லாம் பண்ணோம்னா, அவருக்கு விசேஷமா விரதங்கள்லாம் இருந்தால் மனசுல நினைக்கிறவாள் பத்தியா வந்துருவார் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. பாகவதத்துல இதை பத்தி குறிப்பு இருக்கு. லட்சுமி பிரியாட்டியார் இந்த விரதத்தை செய்யறாராம், அவர் எல்லாரையும் செய்யவும் சொல்ற. அதுல கண்ணன் வந்து மன்மத ரூபத்துல இருப்பான், மன்மத கிருஷ்ணன் மதன கோபாலன் கையில கருப்பு வில்லு வச்சிருந்து மன்மத மாதிரியே இருக்கிற கண்ணன் நீயே எனக்கு பத்தியா வரணும் என்று பிரார்த்திக்கணும். அதுதான் அந்த விரதம், அதுதான் அடுத்ததுல இருக்க. ஐயோரு திங்களும் தலை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் திருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவாம். இந்த விரதத்துல என்ன பண்ணணும் கேட்டா முதல்ல அந்த மதன கோபான்மா இருக்கக்கூடிய மக்களை வரவேற்கணும் வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்று வாசல் பெருசா கோலமெல்லாம் போடணும். தை மாசம் வந்த உடனே 1ஆம் தேதி வருது, மார்கழி விரதம் முடிஞ்ச உடனே தை 1ஆம் தேதி வரும். ஐயோரு திங்களும் தரை விளக்கி அப்படிங்கிற அவெல்லாம் மொத்தமும் சுத்தம் பண்ணி தரையெல்லாம் சுத்தம் பண்ணி பழசெல்லாம் என்ன இருக்கோ மொத்தத்தையும் தள்ளிட்டு சுத்தமா வச்சுக்கணும். தன் மண்டலம் இட்டு அப்படின்னா அழகா கோலங்கள்லாம் போடணும், வாசல்லாம் கோலம் போட்டு அவனை வரவேற்கணும். வெள்ளை நுண் மணற்கொண்டு தெருவெழுந்துங்கிறான், நல்ல நல்ல சின்ன மண் வெள்ளை மண் கோலப்பொடி அதை வச்சு பெருசா அலங்காரமாகும். இருக்குன்னு கேட்டானா அவன் பகவான் வரான் அப்படிங்கிறதுக்காக ஐயனும் மணற்கொண்டு தெருவெடிந்து அழகினுக்கு அலங்கரித்து அலங்கரேவா. தெரு முழுக்க அடைச்சிட்டு குளம் போடுறான். இன்னைக்கும் நடந்திருக்கு, இன்னைக்கும் போகி இன்னைக்கு அதாவது மார்கழி மாசம் கடைசி நாள்ல போகித்திருக்காங்க. போகித்தெல்லாம் அன்னைக்கு ஆ முழுக்க ரொம்ப சுத்தமாக்கி உலகெல்லாம் மொத்தத்தையும் தள்ளிட்டு அப்பாவை கலைஞ்சிட்டு சுத்தமாக்கி வைக்கிறாள். மறுநாள் உற்சவத்துக்காக சங்கராதிக்கும் ஆம சுத்தமாக்குறான். கையொரு திங்களும் தரை விளக்கிங்க அவர் என்ன நடக்கிறது, தன் மண்டல் விட்டுங்கிற அவர் அழகா கோலம் போடுறார். இன்னைக்கும் கோலம் நடக்குது, இன்னைக்கும் சங்கராந்திக்கு முன்னாலும் சங்கராந்தி இன்னும் பெரிய பெரிய கோலங்கள் எல்லாம் போட்டு இருக்கா, எல்லா ஊர்லயுமே உண்டு. இது ஆண்டாள் தான் காமிச்ச வழி, புராணத்துல காமிச்ச வழியை பின்பற்றி ஆண்டாள் இந்த விரதம் இருந்தாருங்க அப்படின்னால அதான் இன்னைக்கும் நடக்குன்னு இருக்கும். ஆண்டாள் என்ன சொல்றார் அப்படின்னா, வெய்யதோ தழுவை சர்க்கரை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிட்டே, இதான் என்னுடைய பிரார்த்தனை. எதுக்காக இந்த மாதிரி இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னா, திருவேங்கடவனுக்கு என்னை சேர்த்து விடணும், அவனுக்கு நான் வாழ்க்கப்படணும், அவனுக்கு நான் விதிக்கப்படணும், வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிட்டே அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். நான் அவனுக்கே விதிக்கப்படணுமே, வேற யாருக்கும் ஆகக்கூடாது, சரீரம் வேற யாருக்கும் இல்லைங்கிற அழகான வார்த்தை. அதான் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணவேனது. வேங்கடவர்க்கு என்னை விதி நீ சொன்னிய அந்த வார்த்தை, அது நாங்களும் சொல்லணும், அதை மீறக்கூடாது, நாங்க அதை அனுசரிச்சு அப்படியே சொல்லணும் அப்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னா ஆண்டாள் கிட்ட பிரார்த்திக்கிற இந்த தண்ணியில. அந்த மாதிரி இப்படி ஒரு விரதம் கிருஷ்ணனை குறித்து இது கொஞ்ச நாள் இருந்தார். கையொரு திங்கள் தொடர்ந்து வச்சு பார்த்தா கை மாசம் இந்த விரதம் இருக்கு, இதுவும் மனசுனால்தான் இருந்துச்சேன். தொடர்ந்து என்ன பண்ணால் கண்ணனை அடையலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கோபிகாஸ்திரிகள் என்ன பண்ணா, இவா என்ன பண்ணா, அவா என்ன பண்ணா, எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தானும் அனுகாரம் பண்ணிட்டுருக்கேன் மனசுனாலேயே. கண்ணனோட கூட இருக்கிற மாதிரியே இருக்கிற தவிர தனியா ஜீவில் குத்துட்டு இருக்கிற இன்னுமே இல்லை விருப்பம். அதனால்தான் அடுத்தது ஒரு சிற்றில் விளையாடும் போது கண்ணன் வந்து அந்த சிற்றில் அழிக்கிறான். போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. அழகா சிற்றின்னு மணல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டுற மாதிரியோ இல்ல கோலம் போடுற மாதிரியோ ஒண்ணு பண்ணால் கண்ணன் கடைசியில வந்து அதை அழிச்சிடும். அவனுக்கு அழிக்கிறது விளையாட்டு. ஏதாக நான் இந்த சிட்டில அழிக்கிறேன், அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டோம் தெரியுமா, இன்று முற்றும் முதுகு நோவ இருந்துழைத்த இச்சிட்டு, முதுகு வலிக்கும்படி 3 மணி காலம் இருந்து கஷ்டப்பட்டு அழகா ஒரு சிட்டில் பண்ணி வச்சான்னா அதை 3 மணி காலமும் பேசாம இருப்பான். கடைசியில முடிகிற சமயத்துல வந்து அதை அழிச்சிடுவான். நன்றும் கண்ணுர நோக்கி நான் கொள்ளும் ஆர்வம் தன்னை தணிகிடாய். எங்களுக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா, எத்தனை நாள் ஆகுது, நாங்க சிற்றில அப்படி சிற்றில் அமைச்சிட்டு அது ஒரு தடவை பார்க்கணும், தள்ளிருந்து பார்க்கணும். கோலம் போட்டாச்சுன்னா ஒரு 10 அடி தள்ளிருந்து பார்ப்போம் சரியா இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரு தள்ளிருந்து நாங்க பார்க்கணும்னா ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையா. இப்படி செய்யலாமா, எங்க சிற்றில் வந்து சிதையிலே, சிற்றில வந்து சிதைக்காத எங்களை, நீ சிற்றில மாத்திரம் சிதைக்கல எங்க மனசையும் சிதைக்கிற, உன் மேல எங்களுக்கு கோபம் வரணும், ஆனால் உரோட முண்டு மிளவும் கண்டாய், கோபமே வரமாட்டேங்கிறதேப்பா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 10 பாசுரம் பாடுற. அப்ப கண்ணன் கோபிகாஸ்திரிகளுக்கு வஸ்திர அபகரணம் பண்ண மாதிரி தானும் ஆயர்குல பெண்கள்ல உறுதியா இருந்து யமுனாநதியில குளிக்க போகும்போது வஸ்திரங்களை எல்லாம் கண்ணன் எடுத்து வச்சிருந்துதான் அப்படின்னு கண்ணனை கேட்கிற மாதிரி ஒரு 10 பாட்டு. கோழி அழைப்பதன் முன்னும் குடைந்து நீராடுவான் போன்றும் ஆழியன் செல்வன் எழுந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு பாடுறார். இதுக்காக கேட்டா மொத்தம் அதே பாவத்துல இருக்க இவர் ஆயர் கொடுத்த கண்ணனோடு கூட இப்படி இந்த பெண்கள் இருந்த மாதிரி அதே எண்ணத்தோடு கூடிய அப்படியே ஆண்டாள் இருந்துருக்கார். அப்ப கிருஷ்ணன் பார்த்தான் இப்படியே இருந்துருக்காரே, இவருக்கு ஏதாவது பலன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. இவர் கூட்டு வச்சுன்னு விவாகம் பண்ணிக்கலாம்னா அதுக்கும் அவனுக்கு மனசுக்கு இஷ்டம் இல்லை. இன்னும் நிறைய பாசுரங்கள்லாம் வர வேண்டி இருக்கு, நாச்சியாட்டுல பல பாசுரங்கள்லாம் வரணும், அதுவும் அர்ச்சாவதாரத்துல விவாகம் நடக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இவரோ தரிக்க மாட்டேங்கிறார், உயிரை எனக்கு தரிக்காது அப்படிங்கிறார். ஒரு நாள் தங்குமே எம் நாவி தங்கும் என்று உதையிலே அப்படிங்கிறார். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகின்றான் வேங்கடத்து செங்கன்மால் சேவதைக்கு அடிவீச்சு விண்ணப்பம் அப்படின்னு மேகத்தை தூத்து விட்டு இந்த அடிவீச்சு அடியன திருமுகந்து சேவிச்சு நான் பண்ற விண்ணப்பம் ஒண்ணு திருவேங்கடம் உடையார்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாள் தங்குமே ஒரு நாளாவது வங்கி தங்கினாதான் என் ஆவி தங்கும், கேட்டா தங்காது. திருவேங்கடம் உடையார் வர சொல்லு, எங்காத்துக்கு வந்து என்னோட ஒரு நாள் தங்கினாதான் என் ஆவி தங்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில கண்ணன் பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு நிலைமை. அப்போ வந்த போது பெருமாள் பார்த்தார், சரி இவருக்கு உயிரை தரிக்க வைக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா விவாகத்துக்கும் கண்ணனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா அது ஒரு கதை முடிஞ்சு போச்சுன்னு ஆயிடும், அப்படி கிடையாது. இன்னும் நவியா இவர்கிட்ட அனுபவம் இருக்கு. அதனால கண்ணன் என்ன பண்ணா, கல்யாணம் நடந்த மாதிரியே இருக்கணும், கல்யாணம் நடக்கிற மாதிரியே இருக்கணும். அதுக்காக சொப்னத்தை வந்து விவாகம் பண்ணான். அப்படி ஆச்சரியமான ஒரு சொப்னத்துல கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் விவாகம் நடக்க மறுநாள் சார்த்தாலே வந்து அந்த விவாகத்தை பத்தி பேசுற அந்த தோழி கிட்ட எடுத்து சொல்றார். கடா கண்டேன் தோழி நான். சொப்பனத்துல ஒரு அனுகிரகம்ங்கிறது உண்மையிலே பெரிய அனுகிரகம். இதே சொப்பனங்கிறதே பகவான் நமக்கு கொடுக்கறது தான். நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ ஆனந்தமோ எதுவானாலும் சரி, பகவான் தான் நமக்கு சொப்பனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சு பகவானே இந்த வஸ்துக்கள் எல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் உண்டு பண்றான் அப்படிங்கறதா சத்தியம். சொப்பனம்னா வெறும் பொய் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா சொப்பனம் எல்லாம் சத்தியம் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு அந்த பலன் தரானா பகவான், அந்த பலனை பொய்னு சொல்ல முடியாது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறான்னா சந்தோஷம் இருக்கு, துக்கத்தை கொடுக்கறானா துக்கம் இருக்கு, சொப்பனத்திலே எல்லாம் இருக்கு. அதனால பகவானுடைய அனுகிரகம் சொப்னத்தை பெருமாள் செய்தா அது ஒரு அனுகிரகம், சொப்னத்துல சந்தோஷமா இருந்தா அது ஒரு அனுகிரகம். இது எல்லாருக்கும் கிடைச்சிடாதா? சீதாதேவியே எனக்கு சொப்னம் வரலையேங்கிறார். சொப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சக லக்ஷ்மணம் பசியேயம் யதி ஜீவேயம் சொப்னோபி மம மத்சரி. சொப்னம் கூட எனக்கு எதிராக சதி பண்றது. சொப்னத்திலேயாவது பெருமாளும் லக்ஷ்மணமாக ரெண்டு பேருமாக வந்து இருப்பாளா, எனக்கு கூட்டுன்னு போறதா அப்படி ஒரு சொப்னம் எனக்கு வரமாட்டேங்கிறது. சொப்னம் எனக்கு எதிராக இருக்கேன் அப்படிங்கிற அதுதான் சீதையை காட்டிலும் கோதைக்கு பெருமை அதிகம். ஆனா இவருக்கு சொப்னம் வந்துருக்கு. அங்கேயே சீதாதேவிக்கு சொப்னம் வரல, சீதாதேவி பக்கத்துல இருந்த திரிஜதாக்கு சொப்னம் வந்துச்சு. ஒரு ராட்சசி திரிஜதாக்கு சொப்னம் வந்து அவரை சொல்ல அந்த சீதாதேவி கேட்கும் முடி ஆயிடுச்சு. என் சொப்னத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தங்கம்மா அப்படின்னு, நீரும் ராகவனும் சேர்ந்து இருந்ததா நான் சொப்னம் பார்த்தேன்னு திரிஜதா எடுத்து சொல்றாரு. ஆனால் நம்ம ஆண்டாளுக்கு அப்படி இல்லையே, ஏன்னா அவரே சொப்னம் பார்த்த, இன்னொருத்தர் பார்க்க வேண்டியது இல்லை, இவரே பார்த்த. இவருக்கே பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கானா, அத பத்து பாகங்கள்ல ஆச்சரியமா பாடியிருக்க. உண்மையில ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது இதுதான், சொப்னத்தில் நடந்த கல்யாணம் தான். முதல்ல சொன்ன மாதிரி சொப்ன அனுபவத்துக்கு சமமா திருச்செந்துக்கிற அனுபவம் கூட வராது, சில சமயம் அத்தனை கஷ்டமாகும். ஆண்டாளுக்கு சொப்னத்தில் நடந்த விவாகம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமா நடந்திருக்கு. கல்யாணத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் அவர் பாடியிருக்கார். ஆண்டாள் கிரமத்தை மொத்தமும் பாடியிருக்க, அது அப்படியே ஞாபகம் சின்னவர போறோம். கல்யாணங்கிறது எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல ஆரம்பத்துல என்னன்னு கேட்டா, நடக்கின்றான் என்ற திரு பூரண பொற்புடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். கல்யாணத்துக்கு முன்னால் ஜானுவாசம் அப்படின்னு மாப்பிள்ளை அழைப்பிலேருந்து சொப்னம் வந்தது. அதான் சொன்ன ஒண்ணு கூட உடல சொப்னத்துல நாராயணன் நம்பி நடக்கின்றான் அப்படிங்கிற நாராயணன் நடந்து வராறா இந்த மாப்பிள்ளை அழைப்புல. காரில் கூட வரலையா, இவர் நடையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கார். அதனால கண்ணனும் அப்படியே சேவைக்காதிக்கிறான், அவனே நடந்து வரா மாதிரி. பூரண பொற்குடம் வைத்து புறவெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் கௌரிதான். எல்லாத்துலயும் தோரணவங்க எல்லாம் எடுத்து வச்சு கண்ணனுக்காக ஒரு கல்யாணத்துக்காக எங்க பார்த்தாலும் அலங்காரங்கள் பண்ணியிருக்கா. எல்லா இடத்துலயும் பூரண பொற்குடம் பூரண கும்பங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காள். அப்ப நாரணன் நம்பி நடந்து வரான் கல்யாணத்துக்காக. அதிலிருந்து ஆரம்பிச்சு சொப்பனம். நாளை வருவை மனமென்று நாளிட்டு பாலை சமூக பரிசுடர் வந்தற்கே கோளறிவாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கனா கண்டேன் தோறினான். நாளை மனமென்று நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த வைபவத்திலே இருந்து சொப்பனம். விவாக நாள் மாத்திரம் கிடையாது, விவாகத்துக்கு முன்னாலும் அதுவும் ஆனந்தம். என்னைக்கு விவாகம் என்னைக்கு விவாகம் முன்னாடி பல நாள்கள்ல ஆனந்தம் இருக்கான். நல்ல பெரிய பிராமணர்களை எல்லாம் கூட்டு வச்சு என்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு பார்த்து நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுங்கிற நாளை வருவே மனமென்று நாளிட்டுங்கிற நாள் வச்சிருக்கா யாரா பெரியவர்கள். விவாக பத்திரிகையில பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தம் நடக்கிறதுங்கிற அதுக்கு அத்தனை கௌரவம் இருக்கு. அந்த மாதிரி நாளைக்குதான் கல்யாணம் அப்படின்னு ஏற்கனவே அவர்கள்லாம் நாள் குறிச்சு வச்சிருக்கா, அதிலிருந்து அனுபவிக்க. அப்ப அழகான ஒரு பந்தம்ல கண்ணன் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது கோவிந்தன் அப்படிங்கிற காலையை புகுத கனா கண்டேன் தோழினான். ஒரு காலை உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிற மாதிரி அந்த பந்தருக்குள்ள கல்யாண பந்தருக்குள்ள கண்ணன் பிரவேசிக்கிறான். கண்ணன் நடக்கிற அழகு அந்த மண்டபத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கிறாள். அப்போ கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கலா கண்டேன் தோழினான். காளையனுடைய அழகும் காளையனுடைய ஒரு காம்பீரியமும் காளையனுடைய நடை அழகும் எல்லாத்தையும் பாடுறார். நான் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாண்டு தேர்த்தி புனை கண்ணி புனிதனோடு நன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். பார்த்து நான்கு பக்கத்திலேயே நல்ல தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். தீர்த்தங்கள் கொண்டு வந்து புண்ணியாவதம் பண்ணி இப்படிதான் விவாகம் ஆரம்பம். நல்ல தீர்த்தமா வேணும் அப்படின்னு சொன்னார் வாத்தியார். நாலு பக்கத்திலேருந்தும் சுத்தமா ஜலம் கொண்டு வந்திருக்கலாம். நாலு விசை தீர்த்தம் கொணர்ந்து நன்றி நன்றி நல்ல தீர்த்தம் தான் பைப்பில் இப்படி சென்று வரல. ஸ்ரீராமபட்ட அபிஷேகத்துல எப்படி நாலு பக்கம் கொண்டு வந்தாலும் அப்படி கொண்டு வந்திருக்கான். அப்போ வாய் நல்லார்கள் நல்ல மறையோதின்னு சொன்ன மாதிரி நல்ல வாயுடையவர்கள் வேதாத்தியனம் பண்ண பிராமணர்கள் தன் வாயினாலே வேத மந்திரங்களை ஓயாத சொல்றவர்கள் அவர்கள்லாம் பொல்லாந்து எடுத்து ஏற்றி நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப விவாகத்துல ஆரம்பத்துல காப்பு நான் கட்ட கனா கண்டேன், காப்பு கயிறு கட்டுறாளாம் கையில பூப்புரை கண்டி புனிதனோடு எந்தன்னே காப்பு நான் கட்ட கண்ணனுக்கும் காப்பு கயிறு கட்டி ஆண்டாளுக்கும் காப்பு கயிறு கட்டாள் அப்படின்னு அதை அனுபவிக்கிறார். அவனுக்கு கட்டுற மாதிரி இவருக்கும் கட்டாது. அப்போ புனிதனோடு எந்தன்னை கண்ணனோடு கூட எனக்கும் கட்டுறாளே. அதாவது வாத்தியார் தான் விவாகம் பண்ணியிருக்கிற வாத்தியார் தான் இந்த நான் கட்டணும். இப்போ விவாகங்கள்ல மாப்பிள்ளைக்கு இவர் வந்து நான் கட்டுறார், பெண்ணுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை கொண்டு கையில நான் கட்ட சொல்றார். ஏன் அப்படின்னா இன்னி காலத்துல அப்படி இருக்கு. முன்காலத்துலாம் சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 10 வயசுல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடும். அடுத்த கல்யாணம் அப்படிங்கிறது 50 வருஷம் கழிச்சு சத்தியத்து பூர்த்தி வரும். முன்னாடி எல்லாம் கல்யாணம் ஆனப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சத்தியத்து பூர்த்தி வரும். இப்ப எல்லாம் கல்யாணம் ஆன உடனே சத்தியத்து பூர்த்தி வந்துடும். அவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் நடக்கிறது. அப்போ 10 வயசு குழந்தைக்கு சூத்திரத்துல சொன்னபடி அந்த கிரகஸ்திரியா இருக்கவர் வாத்தியாரா இருக்கவர் அவரேதான் கையில வந்து நான் கட்டுவார். அத ஆண்டாள் அழகா பாடுற. இப்ப என்ன ஆச்சுன்னா கல்யாண பொண்ணுக்கே 25 வயசு ஆரம்பிக்கல. இவன் கல்யாணம் இவன் கயிறு கட்டுறேன் அப்படின்னு வாத்தியார் கயிறு கட்டுறேன்னு ஆரம்பிச்சா அது திருஷ்டி விருத்தமா இருக்கு. நீங்க வேண்டாம் பையனை கட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை அப்படின்னா அவனுக்கு நான் கயிறு கட்டும் போது அதே சமயத்துல எனக்கும் நான் கயிறு கட்டார் காப்பு அந்த சம்பந்தம் இருக்கேங்க. ஏன்னா அவருக்கு கட்டின வாத்தியார் தான் எனக்கும் நான் கயிறு கட்டுறாருனா கையில கங்கணம் கட்டுறாருனா அந்த சம்பந்தம் இருக்கேன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அல்ப சம்பந்தத்துக்கு அதுவும் எப்படி இருக்கான்னா பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை ரொம்ப சுத்தமா இருக்கான்னா கண்ணன் கத்தாலையிலிருந்து தீர்த்த மாதிரி ரொம்ப ஆச்சாரமா யார் மேலேயும் படாமல் கையில பவித்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு என்னை யாரும் தொடாதுங்கோ என் மேல யாரும் தொடாதுங்கோன்னு அத்தனை சுத்தமா இருக்கான். ஏன் அத்தனை சுத்தமா இருக்கணும்னா கல்யாணம் விவாகம் மந்திரங்கள்லாம் சொல்லணும் கோமங்கள் எல்லாம் பண்ணணும் அதுக்காக வித்தியா இருக்கான். அண்ணனுக்கு எங்கேயும் இந்த சித்தி வந்தது. இவன் ஆயிர குலத்திலிருந்து தானே இருக்கான், ஆண்டாலே ஆயிர குல கண்ணன் தானே ஆசைப்படுறார். அதனால ஆயிர குலத்துல அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன ஆச்சாரம் இருக்கு. சாயங்காலமா பல் தேய்க்கிற கும்பல், பல் தேய்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சு மெதுவா பல் தேய்க்கிற கும்பல், இப்படி ஒரு ஆச்சாரமும் இல்லாத ஆயிர குலத்துல வாழ்ந்த அண்ணனுக்கு இப்ப எப்படி சித்தி வந்தது அப்படின்னு கேட்டா, அவனே ரொம்ப ஆச்சாரமா இருக்கு. ஏன்னா பெரியாழ்வாருடைய மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ரொம்ப ஆச்சாரமா இருக்கும். எங்கேயாவது ஆச்சாரு குறவு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கல்யாணம் கொடுக்க மாட்டேன் பெரியாழ்வா சொல்லிட்டா என்ன பண்றது, அவரும் ரொம்ப ஆச்சாரம். விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி, பிராமண குலத்துக்கே திலகமா. அந்த காலத்துல ஆச்சாரத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா பெரியாழ்வார் கிட்டதான் கேட்பாளாம், யாகத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா இவர்கிட்டதான் கேட்பாளாம். அப்படிப்பட்டவர் பெண்ணை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். திடீர் மாட்டேன்னு தான் என்ன பண்றது. அதனால கண்ணனும் ரொம்ப சுத்தமா என்ன அப்படிங்கிறாமா, என் கையை குடுக்காத அப்படின்னா, ஏன்னா பாணிகிரகணம் பண்ணணும் அது வரைக்கும் சுத்தமா இருக்கான். பாணிகிரகணம் பண்ணச்சுன்னா கை கொடுக்குறா எல்லாரும், பெண்ணுடைய கை பிடிச்சுக்கோன்னு மந்திரம் இருக்கு, இவன் வேற பிடிச்சுக்க வந்துட்டாரு. அப்படி இல்லாமல் யாரும் என்ன தொடக்கூடாதுன்னு கண்ணன் ஆரம்பிச்சு விவாதத்தினுடைய எல்லா சப்ஜெக்ட் இதுல அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு வாகனமா எடுத்து விட்டு போயிருந்ததுன்னா லௌகிகமா ஒண்ணு ரெண்டு விட்டு போயிருக்கு, அது தேசிகன் வந்து கோதாஸ்தியில சொல்லி பூர்த்தி பண்ற. நாகேஷு தனு பக்ஷி ரதந்தே வைதிகமான காரியங்கள்ல ஆண்டால் சொல்லிட்டே வந்திருக்க, வாஸ்தவம் ஜான் வாசம் கூட சொல்லியிருக்க. ஆனால் லௌகிக்கமா சில வேடிக்கை எல்லாம் நடக்கும், அதுல ஒண்ணு தோழிகளுடைய பரிகாசம், தோழி எல்லாம் பரிகாச பேச்சு பேசிட்டு இருப்பார். இது கல்யாணத்துல விஜயமா நடக்கும் பல இடங்கள்ல. அது சொல்ற தேசிகன் ஆண்டாள் வேடிக்கையா பரிகாசம் பண்ணிட்டு இருக்காளாம், போயும் போய் ஒரு மாப்பிள்ளையை போய் பிடிச்சியே, அதுவும் சுயம்பரம் இவரதான் கல்யாணம் பண்ணிக்கவே வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சியே, அவர் எப்படி இருக்காரு பாருங்க என்ன படுத்துட்டாருன்னா, நாகேசையா பாம்புல படுத்துட்டு இருக்க, எங்க நல்ல படுக்கையா கிடைக்காது அவருக்கு, நீயும் போய் பாம்புலையா படுத்துட்டு போற, போய் போய் இது தேவையா, நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல படுக்கை இருக்கணும் தான் ஆசைப்படுவாள். நாகேசு பக்ஷி ரசே, இல்ல வாகனமாவது நல்ல காரா இருந்தா பரவாயில்ல, பக்ஷி ரசம் இல்லாமல் பக்ஷி மேல ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் எங்கிட்டு போக்குறோம், இப்படி ஒருத்தர் எப்படி உங்களுக்கு பத்தியா நீ ஆசைப்பட்டேன்னு பரிகாசம் பண்றாள். ஏவம் விதா சமுசீதம் பிரணயம் பவத்யா, ஆனா என்ன வேடிக்கைன்னு கேட்டா இதை வச்சுட்டுதான் ஆண்டா இது ஆசைப்பட்டது, இதுதான் ஆண்டா ஆசைப்படுற சமுச்சிதம் பிரணயம் ஆசைப்பட்டது தானே. அதனால மானிடவர்க்கு பேச்சப்படில் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சாட்சாத் சிம்மன் நாராயண விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவருடைய பிரணயத்தையே அவருக்கு சரி பரிகாசம் பண்ணிட்டு இருக்காள். புருஷ புராணஹா, அது மாத்திரம் இல்ல, ஏதோ 20 வயசு 25 வயசு பையனா இருந்தா பரவாயில்ல, பணாதிகாலமா இருக்கக்கூடிய ஒரு விட்டர் அவர் தான் அவருக்கு கிடைச்ச அப்படியெல்லாம் பரிகாசீனம். இந்த மாதிரி சில விஷயங்கள் கோதா சுத்தினீர் மெதுவா கல்யாணம் நடக்குது. கைத்தலம் பற்ற கராக்கண்டே தோழினான் அப்படின்னு பாணிகிரகம் துர்பிராமிதே சுப்ரஜார்த்தாய அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கணும் மந்திரத்தை சொல்லி. அது பிடிக்கிறதுல கை பிடிக்கிறதுல பிரதானம் எல்லாம் இருக்கு, அதாவது பிரகாரங்கள் எந்த மாதிரி கை பிடிக்கணும் என்ன ஏது அதெல்லாம் இருக்கு. பாணி கிரகணம்ங்கிறது கை பிடிக்கணுங்கிறது வாழ்நாள் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஆதாரமா, அதனாலதான் கை விடாதுங்கிற நான் சொல்ற வரைக்கும் கை விடாதுங்க பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோமம் பண்றதுக்கு முதலான காரியத்துக்கு கை விட்டா போறோம். அதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிற கூட்டு வச்சு பார்த்தா சாஸ்திரத்துல இருக்கும் இப்ப பாதி பேருக்கு விஷயமே தெரியாது. இவன் பாட்டுக்கு பாதி கிரணம் பண்ணி கை பிடிச்சிருக்கோம்னா வாத்தியார் கை பிடிச்சிருந்தான், ரெண்டு நடுவில் வேற ஒருத்தர் கை கொடுத்தார், வாத்தியாருக்கு கோபம் வந்துட்டோம், யாருக்கும் நீ கை கொடுக்க கூடாது இவன் கையை கிட்டியா பிடிச்சிக்கோன்னு நான் சொல்ற வரைக்கும் கை எடுக்காத அப்படின்னு சரின்னுட்டாங்க. இங்கே கொஞ்ச நாளி ஆச்சு, அவன் பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராணாயாமம் பண்ணணும். வாத்தியம் என்ன சொன்னா பிராணாயாமம் அப்படி இல்லை, அவனுக்கு புரியல. பிராணாயாமம் சொன்னா என்ன தெரியும் எனக்கு, ஓம் ஊ பண்ணுங்கோ அப்படின்ல, அப்போ அவனுக்கு புரியல. அவன் கையை விடலான், கையை பிடிச்சிருக்கான். ஏன்னா நான் சொல்ற வரைக்கும் கையை பிடிச்சிக்க கூடாதுன்னு சொன்னாரியோ, அதனால கிட்டே கையை பிடிச்சிருக்கான். ஓம் ஊ பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவனுக்கு புரியல. உடனும் தெரியாத பாதியா இருக்கான். பாத்தியா பார்த்தா கை விடுங்கோ அப்படின்ல, அப்ப கை விட்டான். மூக்க புடிங்கோ அப்படின்னா இது சொன்னாலும் புரியும். கை விடுங்கோட கை விட்டா மூக்க புடிங்கோ அப்படின்னா உடனே வாத்தியாரோட மூக்க போய் குடிச்சிட்டான். அந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் இந்த காலத்துல நடந்துட்டு கைத்தளம் பற்ற என்ன பாணிகிரகங்கிறது அத்தனை விசேஷமான விவாகத்துல அந்த திருமங்கல்ய தாரணத்தை காட்டிலும் இதுதான் ரொம்ப விசேஷமா இருக்கு. திருமங்கல்ய தாரணம் கூட அத்தனை விசேஷமா சொல்லல பல இடங்கள்ல. பாணிங்கிரிணேஸ்வ பாணி நான் ராமாயணத்துல இதுதான் வருது. சீதாதேவியை கையை பிடிச்சுக்கோன்னு கையை பிடிச்சு கொடுக்குறாராம் எனக்கு ஸ்ரீராமன் கிட்ட. அப்படி கண்ணன் என்னுடைய கைத்தல கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு அது சொப்னத்தில் பாக்குற. அழகா மாலை மாத்திர வைபவம் நடக்கிறது. ரெண்டு பேர் மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாலை மாற்றத்துக்கே ரொம்ப புகழ் வாழ்ந்துவார் இவர் தான். ஏன்னா பகவானுடைய மாலை தான் எல்லாரும் ஆசைப்படுவார். ஆனா பெருமாளுக்கே தன்னுடைய மாலையை கொடுத்தவர், சூரி கொடுத்த நாச்சியாரா இருந்தவர். ஆண்டாளுடைய மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறானா பகவான். வேற மாலை எனக்கு வேண்டாம்னு சொல்றான் பெரியாழ்வார்கிட்ட. அப்படிப்பட்டவளுக்கும் மாலை அப்படி எத்தனை ஆச்சரியமா இருக்கும். விவகாரம் இல்ல மாலை மாற்ற அழகா இருக்கும். இந்த காலத்துல சின்ன வயசுல குழந்தைகள் இருக்கும் போது விவாகம் நடக்கும் போது குழந்தைய தூக்கி தோல்லி வச்சுருவான். மாப்பிள்ளையை தூக்கி தோல்லி வச்சுக்க அவருடைய மாமா, பொண்ணை தூக்கி தோல்லி வச்சுக்க அவருடைய மாமா, அப்படி தோல்லி வச்சுட்டே மாலை மாற்றுதல் நடக்கும். சின்ன வயசுல இருந்தா அதெல்லாம் அப்படி நடக்கும். தூக்க முடியாது, தூக்க முடியாது இல்லையே, ஐயோ இவளையாங்கிறான். நீங்க கொஞ்சம் பொண்ணை தூக்கி போங்க அப்படின்னு, ஐயோ இவளையா, இவளை யார் தூக்குறது, எமன் தான் தூக்கணுங்க. அப்போ அந்த மாலை மாற்றும் போது ரங்கே பிரணயானுபந்தாதே அந்யோன்யமாலிய பரிவிருத்தி வகிஷ்டுவந்த ராஜாலயந்தி வசுதேரதிகாஸ்திரிலோகீ சமதா விஷயேர்விவாதேஹி. இந்த மாலை மாட்டும் போது அந்த பெரிய சர்ச்சை வந்துருக்கான். பக்கத்துல பார்த்துருக்கா ரசிகள்லாம் இருக்கா, பரம பாகவதெல்லாம் இருக்கா. அதுல இந்த மாலை மாட்டும் போது யார் ரொம்ப அழகா இருக்கா, யார் ரொம்ப வசதி அப்படின்னு போட்டு வந்துருக்கான். ஆபேச்சின்னு இருக்கா இவாளே. ரங்கநாதனுடைய மாலை தான் முதல்ல ஆண்டா இருக்கு. கண்ணன் வச்சுப்போம், கண்ணனுடைய மாலை தான் முதல்ல ஆண்டா இருக்கா. இல்ல ஆண்டாளுடைய மாலை கண்ணன் இருக்கா அப்படின்னா என்ன இருந்தாலும் புருஷனுடைய மாலை தான். அதனால கண்ணனுடைய மாலை தான் ஆண்டாளுக்கு போடணுங்கிறார். இல்ல இல்ல ஆண்டாள் சூரிய கொடுத்தனாச்சு யார், அதனால இவருடைய மாலை தான் அங்க முதல்ல போடணும் அப்படிங்கிறார். அப்போ யார் பெரியவர் யார் சின்னவர் அப்படின்னா சில பிரச்சனை வந்துட்டு. ஆண்டாளுடைய மாலை போய் எப்படி போடலாம்னா, அவர் தானே கேட்டார், ஆண்டாள் மாலை தான் எனக்கு வேணும் கேட்டவர் தானே அவர், அதனால இவர் தான் சுத்தி அப்படிங்கிறார். இல்ல இல்ல என்னதான் கேட்டாலும் அவர் தான் ரொம்ப பெரியவர், ஈஸ்வரன் அவர்தானே அப்படிங்கிறாவா சிலது. அப்போ வாசாலயந்தி வசுதே இவெல்லாம் என்ன பண்றாலாம் சர்ச்சையில ஈடுபட்டான். யார் பெரியவா யார் சின்னவன், அதுக்குன்னா ரொம்ப பெரியவா சில பேர் வந்தா சமதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமதான்னுட்டேன். ரெண்டு பேரும் சமந்தா, இதுல எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துதானே ஈஸ்வரனா இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்துதானே சிருஷ்டி பண்ண, இதுல யார் பெரியவர் யார் சின்னவங்க கேள்வியே வராது அப்படிங்கிறான். இங்கே மெதுவா மாலை மாற்ற வைபவம் நடக்கிறது. அதே மாதிரிதான் இம்மைக்கும் ஏழு எழுப்பு ஒரு சமயம் கல்யாண பெண்ணுடைய காலை பையன் பிடிக்கணும். இங்க நடந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம்தான் பெண்ணுடைய காலில் விழுந்தாங்கிறது கிடையாது. கல்யாணத்தன்னைக்கே அந்த காலை பிடிச்சு தூக்கி வைக்கிறதான் வரும். பக்கத்துல ஒரு அம்மி இருக்கும், அம்மி மேல எடுத்து கல் இருக்கும். அம்மியில என்ன கல் இருந்தா கூட போதும், அந்த கல்லு மேல அந்த காலை எடுத்து வைக்கணும், அப்ப சத்த பதி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஏழடி தான் வாழ்க்கையிலுமே தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே நடக்க போறாள் அப்படிங்கிறதுக்கு ஆதர்சம். முதல்ல மந்திரங்கள்ல அழகா இருக்கும், ஏழடி எடுத்து வச்சிருக்கோம், அந்த ஏழடியில நம்ம சேர்ந்து வந்திருக்கோம், அதனால நாம இப்ப சகாவாயிட்டோம், ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்களாயிட்டோம், இனிமே கடைசி வரைக்கும் நண்பர்களா இருப்போம், பிரிய மாட்டோம் அப்படின்லாம் மந்திரம் அழகா வரும். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் சந்தோஷம். கண்ணன் தன்னுடைய கைகள்னாலே பிடிச்சு காலை பிடிச்சு ஆண்டாள் காலை பிடிச்சு அம்மி மேலே ஏற்றி வைக்கிறான். எப்படிப்பட்ட கண்ணன்னா, இன்னைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் பற்றாவான். இந்த ஜென்மம் மாத்திரம் இல்ல, ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கதி அவன் தான். நம்மையுடையவன் நாராயணன் அவன் தானே. அவன் வந்து என்னுடைய காலை பிடிச்சு அம்மி மேலே வைக்கிற மாதிரி கணா கண்டேன் அப்படின்னு அதை நினைச்சு புலகாங்கிதமாக செம்மையுடைய பெருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு. அங்கேயும் சர்ச்சை வந்து ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா, அந்த சர்ச்சையே தீரல. மாலை மாற்றும் போது ஒரு சர்ச்சை வந்து இவன் பெரியவனா ஆண்டாள் பெரியவனா, சீரி குத்துவத்தாரா எல்லாரும் ஆண்டாள் தான் பெரியவாங்கிறான், இல்ல சீரமைத்துக்காராலோ இல்ல மதுரக்காராலோ அவள கண்ணன் தான் பெரியவன் அப்படிங்கிறான். அப்போ காலை பிடிக்கணும் வாத்தியார், பெண்ணுடைய காலை பையன் பிடிச்சு அம்மியில மிதிக்க வைக்கணும் அப்படின்னா உடனே கோபம் வந்துட்டு வாழ்க்கலாம். கண்ணன் யார் காலையும் பிடிக்க மாட்டான் அப்படின்னு, கண்ணன் காலைதான் எல்லாரையும் கீழே வேணுமே தவிர அவன் போய் இன்னொருத்தர் காலை பிடிக்க மாட்டான்னு அந்த ஊர்க்கார பிடிச்சிருந்துட்டான். சீரி விட்டுதாரா உடல் அது எப்படி சொல்லலாம், சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுதானே சொல்லணும் செய்யணும். சாஸ்திரம் வந்து பெண்ணுடைய காலை பிடிக்கணும்னு சொன்னா அப்ப பிடிச்சுதான் ஆகணும், பாட்டேன்னு சொல்றது தப்பு. அதனால ஆண்டாள் காலை கண்ணன் பிடிக்கணும் அப்படிங்கிற வேலை இவளுக்கு ஒரு சந்தோஷம். இது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருக்கு. புஸ்தகம் எடுத்து பார்த்துருவா, அடுத்து பார்த்துருவா, புத்தகத்தை கொண்டாங்க அப்படின்னா புத்தகத்தை வர வச்சா ஓலச்சூடி வந்தது. அப்போ கண்ணாடி மாட்டின்னு அதுல என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா, இதுல என்ன இருக்கு காலை பிடிக்கிறேன்னு இருக்கா, இல்ல பிடிக்க வேண்டாம் பரவாயில்லைன்னு சொல்லிடுறா, என்ன இருக்கு மொத்த பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கண்ணன் என்ன பண்ணானா, ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சு மெதுவா அவனே எடுத்து வச்சுட்டானா, புத்தகம் பார்த்துட்டு இருக்கு, அப்படியே எடுத்து வச்சு அம்மி மேல எடுத்து வச்சுட்டான். அதான் சென்னையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழியான். என்ன கண்ணன் என்ன பண்ணான்னா, ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சு எடுத்து வச்சுட்டான் அப்படின்னா உடனே ஜீவிலி குத்துலா ஜே ஜேன் கட்டினான் அவத்து ஆண்டாளுக்கு ஜேன். அங்கே மதுரக்காராலும் ஸ்ரீரங்கத்துக்காராலும் நேர கண்ணங்கிட்ட போய், கண்ணா இப்படி ஆரம்பத்திலேயே பெண்டாட்டி பக்கம் போயிட்டேப்பா, எங்களை எல்லாம் கைவிட்டுட போறியே நான் தேசிய அழகா சொல்ற. அந்த நாச்சியாருடைய திருவடியை பிடிச்சு அந்த கல்லுல எடுத்து வச்சா அந்த கல் பண்ண பாக்கியம் என்ன அப்படிங்கிற, ஏன்னா இவனுடைய திருவடி படுறதோ இல்லையோ அது பண்ண பாக்கியம் என்ன. துப்பணி பிராட்டிகள் இடத்துல சொல்ற அந்த விஷயத்த, சாக்ஷா லட்சுமி தேவியே வரும்போது அவர் திருவடி படுத்து கொடுத்தனா அது சாதாரண கல் இல்ல, அது ரத்தின கல்லா இருக்கலாம், எத்தனை பாக்கியம் பண்ண கல்லா இருக்கணும் அப்படிங்கிற. ஆசாஸ்யலாஜாஞ்சலி ஹோம பாஜா க்ஷேமாசிஷா கிஞ்சித் அசேஷ கிருத்யம் அன்யோன்யமாகேசர அன்யோன்யமாகேசர சஸ்மிதாகம் அபஷ்யதாமாதிகா தம்பதீதௌ. யாஜகம் பண்ணா பொறியிடணும், பொறி முகந்து அட்ட கணா கண்டேன். பெண்ணும் பிள்ளையுமாக ரெண்டு பேரும் கை வச்சிருந்து பொறி இட்டு அக்னியில சேர்க்கணும். என் ஆர்யுபே தீர்காயுரத்து மே பத்தி, என்னுடைய பத்தி தீர்காயுவா இருக்கணும் அப்படின்னா மந்திரத்துல வரும். பொடி பொய் பொடி சேர்க்கிறாளா, இவன் கை மேல கை மேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட, அவனுடைய கை மேல தன் கையை வச்சு பொறி யாஜகம் பண்றான். அப்ப தீர்காயுரஸ்து மேபதி அப்படின்னு மந்திரம் இருக்கு. என் பத்தி தீர்காயுவா இருக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்றானாம் கண்ணன் என்று சொல்ற மாதிரி மந்திரம் இது. ஆனா ஒருத்த ஒருத்த பார்த்து சிரிச்சுக்கிறாளாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு தீர்காயு இது நாங்க என்ன ஆதியும் அர்த்தமும் இல்லாத எங்களுக்கு தீர்காயுஷ் என்ன அப்படிங்கிற மாதிரி அவ சிரிக்கிறாளாம். அதே மாதிரிதான் ஏகம் விஷய விஷ்ணு மந்திரம் ஏழு அடி எடுத்து வைக்கணும். முதல் அடியில உன்னை விஷ்ணு பின் தொடர்ந்து வரட்டும், அடியில விஷ்ணு பின் தொடர்ந்து வரட்டும். அதாவது இந்த சப்தபதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில செய்யணும், நம்மளுடைய ஒவ்வொரு நடையிலையும் பகவான் விஷ்ணு கூட இருக்கணும் அப்படிங்கிற சொல்ற மந்திரம் இது. ஏகம் விஷய விஷ்ணு அங்கே இந்த முதல் அடியில உனக்கு பின்னாடி விஷ்ணு வரட்டும். அது உனக்கு நல்ல அன்னங்கள் எல்லாம் வாழ்க்கையில கொடுக்கும். விஷ்ணு உன் கூட தொடர்ந்து வரட்டும். அது எனக்கு நல்ல ஊர்ஜம் சக்தி எல்லாம் கொடுக்கும். திரீனி விரதாய விஷ்ணு மூணாவது அடியில விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வரட்டும். அதுல நல்ல விரதங்கள் எல்லாம் உனக்கு நடக்கணும் அப்படின்னு மாத்திரம் அழகா வரும் ஏன் நடிக்கும். ஆனா விஷ்ணு ஸ்துவான் வேது அப்படின்னு மாத்திரம் சொல்றாங்கன்னா நம்ம வாழ்க்கையில பகவான் விஷ்ணு கூட வரட்டும் அப்படின்னு அர்த்தம். மந்திரத்தை சொல்லும் போதே மறுபடியும் சிரிச்சுக்கிறா ஆண்டாளும் கண்ணன். இல்ல விஷ்ணு தானே வந்துட்டு இருக்காரு பின்னாடி. விஷ்ணு வரட்டும் விஷ்ணு வரட்டும் அதான் வந்துட்டு இருக்காரு. விஷ்ணு ஸ்வான்வேதி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் உனக்கு. விஷ்ணு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். விஷ்ணு வரட்டும்னு சொல்றது காட்டும் விஷ்ணு வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாள். மனுஷதாம் மானவியதோ விகாரை சுவாமேவ தேவி உபயச்சதஸ்தே சமேததாம் மங்கள மித்ரி சந்தா சக்காசிஹஸ்தம் புனயஸ்வசம்சுஹு. இப்படி ஆச்சரியமான விவாகம் அம்பாளா நடந்துருக்கு. மகரிஷிகள்லாம் மேலிருந்து சத்தியாசனம் ஆசாசனம் பண்றாளா சத்தியாதேதா அசிஹஸ்தந்துங்கிற மாதிரி அவர்களா சுத்தி வசனம் சொல்றா. மனுஷனாக பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ விராட்டியும் அவதாரம் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் நடக்கிற விவாகத்தினாலே லோகங்கள்லாம் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பதிகள் க்ஷேமமா இருக்கட்டும், தம்பதிகளுக்கு சதாயுஷ் அப்படிங்கிறது சொல்லல. ஏன்னு கேட்டா இவாளுக்கு எப்படி சதாயுஷ் இருக்கு. இவாளான லோகங்கள்லாம் க்ஷேமமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மங்களம் வரட்டும் அப்படின்னு மகரிஷிகள்லாம் வாசனை பண்ண ஆச்சரியமான விவாகம் நடக்குது. வாய் நல்லா நல்ல மரியாதை நின்றுட்டான் சொன்ன மாதிரி இதுவும் இந்த மாதிரி பாலனமாயிரத்துல ஆண்டாள் சொன்ன விஷயங்கள் எதோட யாதவா விஜயத்துல எதோட குருதாஸ்தி இதெல்லாம் எடுத்து பார்த்தா விசாரமா நாச்சியார் பேர் கல்யாணம் கிடைக்கும். அதான் அப்புறம் கடைசியில இந்த பத்து பாட்டு கலாக்கண்டே தொகுதினான்னு கல்யாண ஊர்வலம் வரைக்கும் ஒருத்தையும் பாடிச்சிருக்கு. இந்த கலாக்கண்ட இந்த வைபவம் இருக்கு இல்லையோ, இதை யார் அனுசந்தார்கள்லாம் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு. ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதைகள் தூய தமிழ் மாலைகள் இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நல்ல குழந்தைகள் பிறப்பான் ஆண்டாளர் அனுகிரகம் பண்ணியிருக்க. அதுதான் இன்னைக்கும் வைஷ்ணவ கிரகங்கள்ல கல்யாணத்துல இந்த வாரணமாயிரம் பத்து பாட்டும் சொல்ற வழக்கம். கல்யாணத்தன்னைக்கே சொல்லணும். இது சொல்ற வழக்கம் பச்சை பூசும் போது இது சொல்ற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. தம்பதியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொப்பனத்திலேயே விவாகம் ஆட்டான். அவ பார்த்தாலே இது ஆண்டால் சொல்றாரே தவிர நேர் விவாகம் நடக்கலையே. சொப்பனத்துல தானே விவாகம் நடந்தது. சொப்பமும் சத்தியம் தானே, உண்மை சொப்பனும் சத்தியம்தான். பகவான் தான் சொப்பனத்தை சிருஷ்டிக்கிறார். நாம சிருஷ்டிச்சதில்ல, அவர் தான் நமக்காக சிருஷ்டிச்சு அந்த சுகத்தை கொடுக்கிறார். அனசாத்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு ஆசையம். அதனால அடுத்தது காஞ்சஜன்யத்தை கேட்கிறார். கருப்பூரம் ஆறுமோ கமலப்பூ நாமோ கேட்கறா அவரு. எதுதான் கல்யாணம் ஆயிருக்கு ஏன்னு கேட்டார் அப்படின்னா கல்யாணம் சொப்பனத்துலதான் வந்தது. சொப்பனங்கிறது ஏதோ ஒரு மணி காலம் இருக்கும் இல்ல அரை மணி காலம். ஆனா எப்படிக்கும் ஏழு பிறவிக்கும் இன்னொரு முற்றுமையாகும் அப்படின்னா அதுக்கு சொப்பனம் கை கொடுக்கும். அதுக்கு சாட்சாத் விவாகமானம். அதனால மறுபடியும் வேறு பாத்திரங்கள் தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டேன். அதான் கண்ணன் சொப்பனத்துல கொடுத்திருக்கான். இவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாசுரங்கள் வரணும் அப்படின்னு தான் அவன் சங்கல்பிச்சிருக்கான். பாஞ்சஜன்யர் சங்கத்தை போய் கேட்கிற அந்த இம்பரமாண்டிய திருப்போவளவாய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு பத்து பாட்டு இந்த மாதிரி நாச்சியார் திருமதியில தொடர்ந்து பலவிதமாக மேகத்தை தூது விடுறார், குயிலை தூது விடுறார், திருமாலிருஞ்சோலை என்று வாழை செய்திருக்கிறதாக புதிய நிறைய அநேக பாட்டுகள் பாசுரங்கள் இருந்து கடைசியில் முடிய ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நாச்சியாரத்தை மொழியில இல்லை. ஆனால் சொல்ற வழக்கம் என்ன கேட்டா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனோடு கூட ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது. ரங்கநாதன் அவரை வரவழைச்சு பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் வரவழைச்சு தன்கிட்ட கூட்டிருந்தார் அப்படின்னு, தன்கிட்ட சேர்த்திருந்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம். அவர் ரங்கநாதன் கூட்டுக்கு படி ரங்கநாதன் கிட்ட அத்தனை பிரேமம் ஆண்டாளுக்கு இருந்திருக்குங்கிறதும் பத்து பாட்டில் தெரியுது. ரங்கநாதா ரங்கநாதான் அதையே சொல்லிட்டு இருக்கேன். அச்சாவட்டம் தான் இவர் ஆசைப்பட்டது, திருவேகனபடியா ஆசைப்பட்டேன், திருவாலஞ்சோலை எம்பெருமான ஆசைப்படுறேன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ஆசைப்படுறேன், ஆனா ரங்கநாதன் தான் கூட்டாராம் வரணும், நீங்க வரணும் நான் விவாகம் பண்ணிக்கிறேன்னு கூட்டுக்கு ரங்கநாதன். ஏன்னா அத்தனை அனுபவிச்சு பாருட்டேன், ஸ்ரீ ரங்கநாதாங்கிரி அவன் என்ன அழகா இருப்பானான்னா அப்படின்னு கேட்டா, என்னம்மா இப்படி கேட்கிற, எழுடைய அம்மனை நீர் என் அரங்க தின்னமுகரு குடநகரு வாயழகரு கண்ணழகரு கொப்பூரில் எழுதமல பூவழகரும்மானாரு நம்முடைய கடல் வலையை தாமும் கடல் வலையே ஆக்கினரேங்கிற. என்ன குழலகர் வாயழகர் கண்ணழகர் எப்படிப்பட்டவர், அதுவும் பெண்ணான பெண்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அவருக்கு தான் தெரியும். கண்ணாலும் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்து சிசுபாலன் கை தெரிந்து அண்ணாந்து இருக்கவே அங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் அப்படின்னு துக்கோய் பிராட்டி கல்யாணத்தை முன்னாடி இருக்கிற சிசுபாலன் பார்த்து இருக்கும்போது ஆன மாலத்தை பார்த்து இருக்கும்போது இப்பனை கைப்பிடிச்சுன்னு போனவன். ஐயோ அவன் காத்து இருக்கான், இப்படி பண்ணி இப்பதான் ஊர்வலத்துக்கு போயிருக்கான், முடிச்சவனே வந்துருவான், அதுக்கப்புறம் கல்யாணங்கள்லாம் நடக்க போறது அப்படின்னு ஆகாசத்தை பார்த்து மனக்கோட்டையை கட்டியிருந்துக்கான். ஆனா கண்ணன் பேர்ல ஓடி வந்து ஒரு குழி கேட்டி அபகரிச்சுட்டு போய் விவாகம் பண்ணிட்டான்னா பெண்ணினுடைய வருத்தம் தெரிஞ்சவன், பெண்ணுக்கு தேவையானது தெரிஞ்சவன் அப்படின்னு சிசுபாலனுக்கு ஒரு பாட்டு போட்டார். ஏமாந்து போனான் இல்லையா, பின்னார்ந்திருந்து சிசுபாலன் பேசறிந்து அண்ணாந்து இருக்கவே பக்கத்துல ஜராசந்தர் வேற வந்து சொல்றான். இந்த சிசுபாலன் என்ன பண்ணான், முதல்லயே எல்லாருக்கும் ஒரு லெட்டர் போட்டான், இதுக்கு வேண்டியவா எல்லாருக்குமே ஜராசந்தன் முதலானவர்களுக்கு எல்லாருக்கும் கடிதா போட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துட வேண்டியது உங்களைதான்டா நம்பி இருக்கேன், நீங்கதான் வந்து அவசியம் கல்யாணம் நடத்தி வைக்கணும், எனக்கு என்னவோ பயமா இருக்குன்னு லெட்டர் போட்டான். எல்லாரும் மொத்தமே பதறி அடிச்சுன்னு வந்தேன், ஏண்டா உனக்கு என்ன பயம், கல்யாணம்னா சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே, இப்படி பிராட்டிக்கும் உனக்கும் கல்யாணம்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டான். இல்லடா இந்த கண்ணன் வந்தா என்ன பண்றது பயமா இருக்கு, ஏதாவரம் பண்ணிட்டான்னா என்ன பண்றது பயமா இருக்கு அப்படின்னா, கண்ணன் வந்து ஒரு குறி பாட்டியை கூட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னா, ஜெராசந்தன் சொன்னா கவலையப்படாத, அப்படி ஏதாவது கண்ணன் வந்து கூட்டு போனாலும் நாங்க பாத்துக்கிறோம் கவலைப்படாத அப்படின்னா, சரி இந்த பேர் வந்திருக்கா நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியை ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கான். கண்ணாளன் கோடி அவனுக்கு கண்ணாளெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, அப்படி என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அப்படி சிவாலன் இப்படியே ஊர்வலம் முடிஞ்சு ஒரு குறி வருவான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அப்ப கண்ணன் வந்து எடுப்பி பேட்டி அப்படியே அரவணைச்சு கூட்டிட்டு போயிட்டானா, இவர்கள் மொத்த பேர் பின்னாடி துரத்திட்டு போய் தோட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டான். அந்த சிசுபால கிட்ட வந்து ஜெராசங்கள் சொன்னா, சிசுபால வா போலாம் ஆத்துக்கு போறாங்க, ஏண்டா என்ன ஆச்சுடா கல்யாணம் தான், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆத்துக்கு போலாம் வா, ஏண்டா என்ன ஆச்சு சொல்லு, கண்ணன் வந்தானா, வந்தான், கண்ணன் வந்தானோடனே என்ன ஆச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் உங்களையெல்லாம் எதுக்கு கூட்டேன், நான் பேர் சொல்லணும் இல்லையா, நீங்களாம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லணும் இல்லையா, எதுக்காக உங்களை எல்லாம் கூட்டேன், நீ என்ன சொன்னியோ அதுதான் செஞ்சோம், கல்யாணத்துக்கு வர சொன்னா வந்தோம், இல்லடா கண்ணன் துப்பணி பிராட்டி அபகரிச்சுன்னு போகும்போது பாத்துக்கிறேன்னு சொன்னங்களே அப்படின்னா, ஆமா இப்பவும் பார்த்துட்டு தான் இருந்தோம், பாத்துக்கிறேன்னு தானே சொன்னோம், இப்பவும் பார்த்துட்டு தானே இருந்தோம், சிசுபாலா கோவிச்சு கதைடா இப்படியே கல்யாணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இன்னும் அடுத்த கல்யாணம் பார்க்கணும், அங்கேயும் கண்ணன் தான் என்ன பண்றது அப்படின்னா, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் பாங்கிறான் ஜெராசந்தன். என்ன பா, நான் எத்தனை வாட்டி கண்ணன் கிட்ட தோத்துருக்கேன் தெரியுமா, 17 வாட்டி தோத்து, ஆனா இன்னைக்கு கம்பீரமா நடக்கல நான், அது மாதிரி நீயும் வாழ்க்கையில தோல்வி சகஜம்ப்பா, இதெல்லாம் சகஜமா எடுத்துக்கோ, பா ஆத்துக்கு போலாம், போறதுக்கு முன்னாடி கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம், அதெல்லாம் வீணா போயிட போடு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டுன்னு போனான். அப்படி ருக்மிணி பிராட்டி விவாகம் செய்திருந்த பெண்ணாளன் பேணுமோர் பேர் மறந்தமே அப்படின்னு ரங்கநாதன் கிட்ட அத்தனை விசுவாசத்தோடு சொல்லியிருக்கார் காண்டாள். காவிரி நீர் செய்குரலோடும் திருவரங்க செல்வனார் அப்படிங்கிற நல்லார்கள் வாழும் நள்ளிரங்க நாகனையான் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து ரங்கநாதனே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பெரியாழ்வார் கூட்டு உம் ஆண்டாளோடு கூட ஐச்சந்த இந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. அவரும் ஐச்சந்து போக ஆண்டாளும் பெருமானை சேவிக்க கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு சொன்ன மாதிரி ரங்கநாதருக்கு பாத சேவை பண்ற மாதிரி பண்ணி ரங்கநாதரோட கூடவே இருக்க கூட சேர்ந்துட்டேன். ஆண்டாள் பிரிஞ்ச அப்புறம்தான் பெரியாழ்வாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படிப்பட்ட பெண் கிடைச்சா நமக்கு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிகழ்ந்த புகழான் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மாள் தான் கொண்டு போனான். பெரியாழ்வார் மாலை கட்டி பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்து சீங்கி குத்து ஒன்று கொடுத்துருந்தார். ஆனா இன்னும் மாலை கட்ட தோணுமா பெருமாளுக்கு? எப்படி நான் இந்த கையால மாலை கட்டி கொண்டு போவேன்? ஏன்னா என் பெண்ணு தானே அந்த மாலையை பார்த்து சூதி பெருமாளுக்கு கொடுத்தார். அதுதானே வடபத்து சாயில் வேணும்னு சொன்னான். என் பெண்ணு பக்கத்துல இல்லையே அந்த மாலை எடுக்கும் போதே பெண்ணோட ஞாபகம் வருதான். இப்படிப்பட்ட பெண் நமக்கு இருந்தார். திருமகள் போல் வளர்த்தேன் சாக்கா லட்சுமி தேவி மாதிரி இருந்தாள். இது கூட்டுன்னு போயிட்டானே அவன். இன்னும் என்ன பண்ணுவேன்? எனக்கு விருத்தியே போயிரு. நான் செஞ்சுட்டு வந்த கைக்கறியோ போயிருந்தேன் கவலைப்படும் போது ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் கவலைப்படாதையும் பெரியாழ்வாரு சீவிட்டு போயிரும் நானே அங்க வரேன்னுட்டேன். வேற இன்னொரு ரூபத்தை எடுத்தது சீவிலி குத்தூர் வந்து உம கூடியே இருக்கேன் ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கேன் உங்காட்டுக்கு மாப்பிள்ளையா உங்க கூடையே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உட்டு பிரியலன்னுட்டேன். அதனால ரங்கமன்னாராக வந்து சீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட கூடவே இருக்க ரங்கநாதன் பெரியாழ்வாரும் ரொம்ப சந்தோஷமா பக்கத்திலேயே இருந்திருக்காராம். இந்த மாதிரி ஆண்டாள் திருக்கல்யாணம் லோகத்துக்கெல்லாம் அத்தியந்த க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக அமையுது. இன்னைக்கும் ஆண்டாள் பெருமாள் பக்கத்துல இருந்து கல்யாண உற்சவம் நடக்குது. யோகி சமயத்திலாம் திருவாடிப்புறத்திலையும் இந்த திருப்பாவை உத்துக்கல கடைசி நாளிலையும் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்னு அழகா நடக்கிற வழக்கம். எல்லா கோயிலும் ஆண்டாள் திருவாள் பக்கத்துல இருக்கிறபடினால நம்ம குறைச்சோங்கிற அபிலக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமையா விநிவேத்யமானே பார்ஷே பரத்ர பவதி யதிதக்ரணஸ்யாதே பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாசே. ரொம்ப ஆர்திராபராதம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அபராதம் பண்ணிட்டு அந்த அபராதம் பண்ண கை உலர்றதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட போய் சேவிக்கணும்னு வந்தா நம்ம பார்த்தா பெருமாள் முகம் திருப்பிடுவா. இவனை போய் பார்க்க வேண்டியிருக்கேன்னு கஷ்டம். அபசாரம் பண்ணிட்டே வந்தார்னா காகாசுரன் மாதிரி அப்ப இவனை பார்க்க வேண்டியிருக்கேன்னு கஷ்டத்தினாலும் பெருமாள் இந்த பக்கம் முகம் திருப்பிக்கிறார். வலது பக்கம் முகம் திருப்பினால் அங்கே ஸ்ரீதேவி இருந்து எடுத்து சொல்ற பெருமாள் கிட்ட கருணை காமிக்கணும்னு எடுத்து சொல்ற. அது சரிப்படல பெருமாளுக்கு. என்ன சாஸ்திரப்படி பார்த்தா இவன் மகாபாபிஷ்டனா இருக்கான். அப்ப இவன்கிட்ட போய் கருணை காமிக்கிறது? கருணை காமிக்கிறதுக்கு விஷயமா ஒண்ணுமே இல்லையே இவன்கிட்ட அப்படின்னு நினைச்சிருந்து அந்த பெரிய பிராட்டியாரையும் பார்த்து பிடிக்காமல் இடது பக்கம் பெருமாள் திருப்பிக்கிறாரா? நேர முகத்தை பார்க்கலாம் தான் நேர ஜீவன் வந்திருக்கான். அவனை பார்க்க பிடிக்காம தானே எப்படி திரும்புற? அவ இறக்கு பக்கம் முகம் தேய்ச்சினா அங்க ஆண்டாள் இருக்க பூமாதேவி ரூபத்துல இருக்காரு இல்ல ஆண்டாள் ரூபத்துல இருக்க. அவர் எடுத்து சொல்லி பெருமாளுடைய முகத்தை திருப்புற. இங்க பார்க்க வேண்டாம் அவனை பாருங்க, அந்த பையனை பாருங்கோ அப்படின்னு முகத்தை திருப்புறாராம். பக்கத்துல ஆண்டாள் மட்டும் இல்லை அப்படின்னா எல்லா கோயிலையும் பெருமாளுடைய முகம் இறது பக்கம் திரும்பி இருக்கும். நம்ம பக்கம் திரும்பவே திரும்பாது. இன்னைக்கும் நம்மள கடாட்சம் பண்றார் அப்படின்னா ஆண்டாள் தான் காரணமா. பார்ஷே பரத்ர பவதி பரிவர்த்திதம் சியாதே. அப்படி பக்கத்துல இருந்து புருஷகாரமா இருக்க நம்மளையும் பெருமாளையும் சேர்த்து இருக்கிற அதனால ஆண்டாள் திருக்கல்யாணம் நமக்கு விசேஷமா இருக்கு. அதுவும் அவர் அருளி செய்த வார்த்தைகள் திருப்பாவை நாச்சியார் திருமதி இந்த வார்த்தையெல்லாம் முன்னிட்டுதான் பெருமாள் கிட்ட போறோம். நாம அதுலயே அவனுக்கு சந்தோஷமா திருப்பாவை சொல்லிட்டு போனா போறோம். இல்ல வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொன்ன பாசுரங்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு போனா போறோம். இன்னைக்கும் மகாபாபம் பண்ண நமக்கு பெருமாள் இறங்குறான் அப்படின்னா ரெண்டு காரணம் தான் இருக்க முடியுங்கிற சுவாமி. ஒண்ணு அம்மா நீ சூடி கொடுத்த மாலை அந்த மாலையினால அவனை கட்டு போட்டு வச்சிருக்கேன், நீ எதை சொன்னாலும் கேட்கும்படி பண்ணி வச்சிருக்கேன் உன்னுடைய பிரேமத்தினால. ரெண்டாவது மதுரைய சகீராம் நிகும் மதுரமான உன்னுடைய வார்த்தைகள், இது ரெண்டுதான், இது ரெண்டுக்கும் அவன் கட்டுப்படுறான். உன்னுடைய மாலைக்கும் கட்டுப்படுறான், உன்னுடைய வார்த்தைக்கும் கட்டுப்படுறான், உன்னுடைய பூ மாலைக்கும் கட்டுப்பட்டு இருக்கான், உன்னுடைய பாமாலைக்கும் கட்டுப்பட்டு இருக்கான். அவங்க பழச்சோம். அப்ப நீ அருளி செய்த அந்த அதே வார்த்தை இருக்கலையோ, அதே நாங்க சொல்லிட்டு போறோம், அதே நாங்க சொல்லிட்டு போறோம், உனக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னா ஏது ஆண்டாளுக்கு சார் போட சேர்ந்து பரபரப்பா ஓடி வந்து ஒரு கடாட்சத்தை பண்ணிடுறான். ஆண்டாளுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே அப்போ அந்த மாதிரி திருப்பாவையை கொடுத்து நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கு, நாச்சியார் திருவழியை கொடுத்து அனுகிரகம் பண்ணிருக்கு, திருமாவளியை எடுத்த பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிருக்கு, திருமாவளுக்கு கல்யாண உற்சவம் நடத்தி கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஆச்சாரியால் மொத்த பேருமே அனுபவிச்சிருக்காங்க. குறிப்பா கோதாஷ்டமியில ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சிருக்காங்க. இலக்கத்து திருதி கோதா விஷ்ணு சித்தாத்மகா அனஹாங்கிற என்னுடைய மனசுல ஆண்டாலே எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இப்படி நாச்சியார் திருக்கல்யாணம், அதுவும் சூரிய கொடுத்த நாச்சியாருடைய திருக்கல்யாணம் ஆச்சரியமா இருந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமப்பிரதமாக இருக்கு. ரெண்டு திவ்ய தம்பதிகளா, அதுவும் அந்த பக்கம் வலது பக்கம் பெரிய விராட்டியோடும் இடது பக்கம் பூமி பிராட்டியோடும் அந்த அளவு இப்படி பல இடத்துல சேவை நடக்கிற அப்படின்னா ஜீவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு நிம்மதி இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு. நம்ம சரணாகிதி கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு விசுவாசம் பூர்த்தியா அவளுக்கு அமையிருந்தான். இந்த புருஷ காலத்துக்கு அத்தனை பிரபாவம் இருக்கு அப்படின்னு அப்படி நமக்கு பரம உபகாரம் பண்றா ஆண்டாளுடைய திருவடிகளே சரணம் அப்படின்னு எப்பவும் சொல்ல வேண்டியது. சதமகமரணீலா சாரு கல்யாரஹஸ்தா ஸ்தனபரண மிதாங்கி சாந்திர வாக்சல்ய சிந்துகும் அலகவிலிகிதா திஸ்வக்விரா கிருஷ்ணநாதா விரசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. இந்த திருப்பாவுடைய பிரபாவத்தினாலே சூரிய கொடுத்த நாச்சியாருடைய திருக்கல்யாண வைபவம் இருக்கலையோ, அதனாலேயும் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலேயும் கண்ணன் அனுகிரகத்தினாலேயும் எங்கெங்கும் திருவுருள் பெற்று எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பிரார்த்திப்போம். நமக்கு ஒரே பிரார்த்தனை, எத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உடனோடு உத்தரவுமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சியுவோம், மற்றினம் காவங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் பாசுரம்படி அமையணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திப்போம். கவிதாச்சிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.